ஏது செய்தாய் என்னை கேட்டு நின்றேன் உன்னை மாயம் செய்தாயோ நெஞ்சே காயம் செய்தாயோ கொல்ல வந்தாயோ பதில் சொல்ல வந்தாயோ வெகு தூரம் விழுந்தே என் பெயரை நான் மறந்து கல் போல கிடந்தேன் மாயம் செய்தாயோ நெஞ்சை காயம் செய்தாயோ கொல்ல வந்தாயோ பதில் சொல்ல வந்தாயோ தோன்றுகையில் துரும்பாக